హరిత్రారబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణ హరిత్రార్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రహర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రానన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. ఎల్లార్కుం அடியனுடைய நமஸ்காரம். சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்ட ஹம்ச சந்தேசத்துல நாம் மூன்றாவது ஸ்லோகத்தை இந்த வாரம் அனுபவிக்க காத்துக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான ஸ்லோகம். சென்ற ஸ்லோகத்துல அன்னமானது வர்ணிக்கப்பட்டது. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாலே பார்க்கப்பட்ட அந்த அன்னமானது எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் மூலமாக ராஜஹம்சத்தை கண்ட பின்பு சக்கரவர்த்தி திருமகனுடைய நிலையானது வர்ணிக்கப்படுகிறது. அதை பார்த்த பின்பு சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி எப்படியெல்லாம் பிராட்டியை பற்றி நினைத்து பார்த்தார் என்பதெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். தஸ்மின் சீதா கதிமனுகதே தத்துகூலாங்கமூர்த்தௌ தன்மஞ்சீர பிரதிமனினதே ந்யஸ்த நிஸ்பந்த திருஷ்டி வீரச்சேதோ விலயம தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோ தஸ்மின் சீதாம் கதிமனுகதே தத்துகூலாங்கமூர்த்தௌ தன்மஞ்சீர பிரதிமனினதே ந்யஸ்த நிஸ்பந்த திருஷ்டி வீரச்சேதோ விலயம தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோ. வீரஹா அந்த தசரத குமாரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சீதா கதிமனுகதே சீதையினுடைய அழகான நடையை போன்ற நடையை உடையதுமான தத்து கூலாங்கமூர்த்தௌ அழகான வேலைப்பாடு அமைந்த சீதையினுடைய பட்டு வஸ்திரத்திலே வரையப்பட்டிருக்கக்கூடிய ஹம்சத்தை போன்று அழகானதும் வெண்மையானதுமாக இருக்கக்கூடிய தன்மஞ்சீர பிரதிமனினதே சீதையினுடைய கால் சிலம்பு, அந்த சிலம்பிலிருந்து எப்படிப்பட்ட நாதமானது வெளிவருமோ அப்படிப்பட்ட ஒளியினுடைய ஒற்றுமையை உடையதான ஹம்சத்வனி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த ஹம்சத்வனின்றது. ஹம்சத்வனியானது மனதிற்கு மிகவும் இனிமையானது என்பதை பெரியோர்கள் பல இடங்களே சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி சீதாதேவி ஹம்சத்தினை ஒத்த நடையை உடையவள் மட்டுமல்லாமல் அவளுடைய கார் சிரம்பும் ஹம்சநாதத்தையே ஒத்து இருக்கிறது என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். தஸ்மின் அந்த அம்சத்தினிடத்திலே நிஸ்பந்த திருஷ்டி, அசையாத பார்வையை உடையவனான எம்பெருமான், அதாவது நிஸ்தலமான பார்வையை உடையவனான எம்பெருமான் தன்மயாத்மா, அதனிடமே ஒரு ஊன்றிய ஒரு மனதை உடையவனாய், வேற எந்த எண்ணமும் அவருடைய மனதிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் முகூர்த்தம் சிறிது காலம் சேதோ விலயம் மதிமயக்கத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹம்சத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. வீரச்சேதோ விலயம் அகமத்து தன்மயாத்மா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகத்தில். வீரச்சேதோ விலயம், அந்த தசரத குமாரனான அந்த ராமன் சேதோ விலயம் அகமத்து மதிமயக்கத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. ஆனால்தான் ஸ்லோகத்தில் வரும்பொழுது வீரச்சேதோ விலயம் அகமத்து தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோ என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தசரத குமாரன் வீரன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சாக்ஷாத் ராமாயணத்தில் பல இடங்கள்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட வீரனவன், வீர தீர சௌரிய பராக்கிரமனாக இருக்கக்கூடியவன் ஒரு ஹம்சத்தை பார்த்து மதிமயக்கத்தை அடைந்தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல கேள்வி வருது. சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடியவன் சாதாரண ஒரு அம்சத்தை பார்த்து மதிமயங்கினான், சேதோ விலயம் அகமத்துன்னு சொன்னியே எப்படி சொன்ன? அப்படிக்கு அதுக்கு பதில் சொல்றார் இந்த இடத்துல, சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ அப்படின்னு. அந்த கேள்விக்கு இது பதில். அதுல சொல்றார், உரிய சமயத்தில் மீன் கோட்டியாக இருக்கக்கூடியவனான மன்மதனுடைய கட்டளையானது மீற முடியாததாக இருக்கின்றது. மன்மதனை ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அவன் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்தால் அவனை வெல்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவன் மேல கோபப்பட்டு அவனை எரிச்சூடலாம். பிறகு அவன் எந்த விஷயத்திற்காக வந்தானோ அந்த விஷயத்தை நாமும் நிறைவேற்றியே தீர்வோம். அதனால மன்மதன் இடத்திலிருந்து தப்பிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனாக அவன் இருந்தாலும் சரி, மன்மதனுடைய காரியத்திற்கு அவன் இணங்கியே தீர வேண்டும். அதனால்தான் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ, மீன் கோட்டியாக இருக்கக்கூடியவன். இப்போ அந்த ராமன் மன்மதனுடைய அம்புகளினாலே நன்கு துளைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடியதனால, பிராட்டியினுடைய நினைவினாலே மிகவும் வாடிக்கொண்டிருக்கிறான். பிராட்டியினுடைய பிரிவாலே துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். சீதையினுடைய பிரிவினாலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அங்க இருக்கக்கூடிய வனத்தில் இருந்த மரங்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் பார்த்து கூட கலங்கி இருக்கான். இது அரண்யகாண்டத்தில் வரதுதானே, அசோக சோகானுபத சோகோபகத சேதசம் துவன் நாமானம் குருக்ஷிப்ரம் பிரியா சந்தர்ஷனேன மாம் அப்படின்னு சொல்றேன். அசோக விருட்சமே சோகத்தை போக்குபவனே, பிரியையின் பிரிவினால் வாடுகக்கூடிய எண்ணெய். ராமன் சொல்றார், சீதையினுடைய பிரிவினாலே வாடக்கூடிய எண்ணெய், அவளை பார்க்கிறதுனால உன் பெயருடையவனாக என்னை செய்வாயாக அப்படின்னார். ந சோகா அசோகா, அசோக சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ந சோகா, சோகமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம், சோகமற்றவன். என்னை அசோகனாக்கு, என்னை சோகமற்றவனாக ஆக்கு அப்படி சொல்லப்படுறது. இதே ஸ்லோகம் பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ரத்னாவளியிலையும் இதே அர்த்தத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது, ரொம்ப அழகா இருக்கும் ரத்னாவளி கிரந்தம். அதுல சொல்றார், ரத்தஸ்துவம் நவ பல்லவை குசுமிதை ஸ்லாக்ய ஸ்லாக்யை பிரியாயா குணைஹி துவாமாயந்தி சீலமுகா ஸ்மரதனுர்முக்தா சகே மாமபி காந்தாபாத தலாபிஹத ஸ்தோமுதா ஸ்வன்மமாப்யாவயோ சர்வம் தத்துல்ய கேவலமகம் தாத்ரா சசோக கிருதா. ரத்னாவளியில வருது, ஏ அசோக மரமே, புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய அந்த இளம் தளிர்களாலே நீ ராகத்துடன் விளங்குகிறாய். ராகம்னா சிவப்புன்னு அர்த்தம், நீ சிவப்பாக இருக்கிறாய். நானும் என் நாயகியான பிராட்டியினுடைய போற்றத்தக்க குணங்களை நினைத்து நினைத்து ராகத்துடன் இருக்கிறேன். அந்த ராகத்துக்கு சிவப்புன்னு அர்த்தம், இந்த ராகத்துக்கு ஆசைன்னு அர்த்தம். உன்னை தேடியே வண்டினங்கள், வண்டு கூட்டங்கள், தவாம் ரிதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. அளவந்தார் சொல்றார், உன்னை குறித்து உன்னை தேடியே வண்டினங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மன்மதன் வில்லிலிருந்து கிளம்பக்கூடிய பானங்கள் என்ன நோக்கி வருது, உன்னை பார்த்து வண்டு வருது, என்னை பார்த்து மன்மதனுடைய பானங்கள் வருது. காதலியுடைய பத்மம் போன்ற பாதங்கள் இருக்கே, அது படுறதுனால உனக்கு சந்தோஷம் ஏற்படுறது. எது? வண்டினங்கள். உன்னுடைய காதலர்களாக இருக்கக்கூடிய, உன்மேல் காதல் கொண்டு வரக்கூடிய வண்டினங்கள், வண்டு கூட்டங்களுடைய பாதங்கள் படுவதாலே உனக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது. காளிதாசன் வர்ணிக்கிறான் குமார சம்பவத்தில் இல்லையா, பதம் சகேத பிரமரஸ்ய பேலவம் சிரீஷ புஷ்பம் ந புனப்பதத்ரிணஹா அப்படின்னு சொல்றான் அஞ்சாவது அங்கத்தில். பதம் சகேத, அந்த வண்டினங்கள் உடைய பாதத்தை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு அது சந்தோஷம், அதனால உன்னுடைய நீ மலர்கின்றாய். அதுபோல பிராட்டியினுடைய பாத ஸ்பர்ஷத்தினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அசோக மரங்கள் மலரல அப்படின்னா என்ன பண்ணுவாளா கவிகள் வர்ணிக்கிறாளாம், தோகதம் அப்படின்னு சொல்லி கவிகள் ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறார். அசோக மரங்கள் புஷ்பிக்கலன்னா அந்த பத்மினி ஜாதியை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய கால்களாலே அதை உதைப்பார்களாம், உதைத்தால் அசோக மரங்கள் புஷ்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை ஏபிஎன் சுவாமியும் சாதித்திருக்கிறார் அவருடைய கிரந்தத்தில், ஹம்சசந்தேச வியாக்கியானத்தில். ரொம்ப அழகான வியாக்கியானம் அதெல்லாம், ஸ்ரீவுவே ஏபிஎன் சுவாமியுடைய வியாக்கியானமும் நல்லா இருக்கும். அதனை கவிகள் தோகதம் அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லா விஷயங்கள்லயும் அசோக மரமே, நீயும் நானும் ஒன்னா தான் இருக்கும் சக்கரவர்த்தி திருமகன் சொல்றான். ஆனா நீ சோகமற்றவனாக இருக்கிறாய், நான் சோகப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்ன காரணம்? நீ அசோகன், நான் சசோகன். எப்படி அது? சர்வம் தத்துல்யம் கேவலம் அகம் தாத்ரா சசோக கிருதா. தாத்ரா பிரம்மாவினால நீயும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் அனைத்து விஷயங்கள்லயும். ரத்னாவளியில சொல்றார், நீ அசோகனா இருக்க, நான் சசோகனா இருக்கனே, அது என்ன காரணம்? நான் சோகத்துடன் கூடியவனாக இருக்கிறேன், நீ சோகமே இல்லாதவனாக இருக்கிறாயே, எப்படி இது பொருந்தும் அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. இது அன்னத்தை பார்த்து ராமனுடைய நிலையை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோ. அதாவது ராமன் எப்படியெல்லாம் அந்த அன்னத்தை பார்த்து மதிமயக்கம் அடைந்தான் அப்படின்றத சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இருந்தாலும், ரத்னாவளியில இதே கருத்தை உடைய அசோகவனத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகமாகவும் இது இருக்கு. ராவணன் பிராட்டியை அபகரித்துக் கொண்டு சென்ற பிறகு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் எவ்வளவு துன்பப்பட்டார் என்பது வால்மீகி ராமாயணத்தின் மூலமாக நாம் அறிந்த விஷயம்தான். யாம் வீணா நோட்சகே வீர முகூர்த்தம் அபி ஜீவித்தும் குவசா பிராணசகாயாமே சீதா சுராசுதோபமா அப்படின்னு சொல்லிருக்கு. யார் இல்லாமல் சிறிது நேரம் கூட நான் உயிர் வாழ விரும்ப மாட்டேனோ, அப்படிப்பட்ட உயிர் துணையாக இருக்கக்கூடிய தேவமங்கை போன்று இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை நான் எப்படி பிரிந்து இருப்பேன்? பிராட்டியை பார்த்து இல்லையா, ஜனகசிய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா அப்படின்னு சொன்னார் வால்மீகி பகவான். சீதை எங்க, கொஞ்சம் சொல்லுங்கோ. கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறார், சூரிய பகவானை பார்த்து கேட்கிறார், வாயு புத்திரனை வாயுவை பார்த்து கேட்கிறார். எல்லாமே இந்த பிரகரணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லோரையும் பார்த்து கேட்கக்கூடியதாக அந்த பிரகரணத்தில் வந்திருக்கு. எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ, அதுபோல பிராட்டியை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படுறேன். இத பிராட்டியும் ஒரு இடத்துல தெரிவிக்கிறா, அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர் கண்மடமானே துணைமலர் கண் மடமானேன் எல்லியம்போது இருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு காத்ததோர் ஓர் அடையாளம். இது பெரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய ஒரு விஷயம், அல்லியம்பு மலர்கோதாய் அப்படின்னு வரக்கூடிய ஒரு விஷயம். பிராட்டியினுடைய பிரிவாலே ராமன் தனது எண்ணங்களை தெரிவிக்கிறா போல, ராமனுடைய பிரிவாலே பிராட்டி பல விஷயங்களை தெரிவிக்கிறாள் அந்த இடத்துல. இப்போ பிராட்டி நிகிரகத்தையே அறியாதவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல இதை நிலைநாட்டியிருக்கிறார். ரகசிய கிரந்தங்கள்ல வருது, மாதர் மைத்திலி ராட்சசி ஸ்வை ததைவார்த்தராபராதா ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா காகம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதா சாணக் சாந்திர மகாகசா சுகயத்து க்ஷாந்திஹி தவாகாஸ்மிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமனுடைய கோஷ்டி சரணாகத்து கோஷ்டி இருக்க ரொம்ப சின்னது. உன்னுடைய கோஷ்டியை பார்க்கும்பொழுது ராமன் கேட்டு அவர்களை ராமனிடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தபடியினாலே ராமன் காப்பாற்றினான். உன்னிடத்தில் அவர்கள் எல்லாம் உன்னிடத்திலே சரணாகதி செய்து கொண்டவர்கள் உன்னிடத்தில் பிரார்த்திக்கவே இல்லை, ஆனாலும் நீ அவர்களை காப்பாற்றின. எப்பேற்பட்ட பெருமை பிராட்டியினிடத்தில் இருக்கு. அப்பேற்பட்ட பெருமையை உடைய பிராட்டியை நினைத்து நினைத்து ராமன் அன்னத்தையும் பார்க்கிறான், பிராட்டியையும் பார்க்கிறார். இப்படி சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல சொல்லும்பொழுது சர்வதா பிராட்டியினுடைய நினைவாலே அவர் வாடிக்கொண்டிருக்கின்றார், அன்னத்தை பார்த்து மதிமயக்கம் அடைந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.